الحمد لله رب العالمين والصلاة والسلام الأتمان الأكملان على خير خلق الله أجمعين نبينا محمد وعلى آله وصحبه والتابعين وعلى سائر من اقتفى أثره واتبع منهجه إلى يوم الدين اللهم علمنا ما ينفعنا وبارك لنا فيما علمتنا وزدنا علما وعملا يا كريم الحديث الثلاثون عن أبي ثعلبة الخشني جرثم بن ناشر رضي الله عنه عن رسول الله صلى الله عليه وسلم أنه قال إن الله تعالى فرض فرائض فلا تضيعوها وحد حدودا فلا تعتدوها وحرم أشياء فلا تنتهكوها وسكت عن أشياء رحمة لكم غير نسيان فلا تبحث عنها حديث حسن رواه الدارقطني وغيره. Donc le hadith numéro 30, Abu Tha'laba al-Khushani radiallahu anhu, Jurthum ibn Nashir, rapporte que le messager d'Allah sallallahu alayhi wa sallam a dit: Allah subhanahu wa ta'ala a prescrit des devoirs, ne les négligez pas. Il a institué des limites, ne les outrepassez pas. Il a prohibé certaines choses, ne les transgressez pas. Et il s'est tu au sujet de certaines choses par miséricorde, non pas par oubli. Ne cherchez pas à les connaître. Hadith Hassan rapporté par Ad-Daraqutni et d'autres. Quand تكلمنا الأسبوع الماضي عن الجملتين الأوليين لهذا الحديث تكلمنا عن قول النبي صلى الله عليه وسلم إن الله فرض فرائض فلا تضيعوها وحد حدودا فلا تعتدوها فالنبي صلى الله عليه وسلم في هذا الحديث يحث أمته على الالتزام بالواجبات الالتزام بالواجبات وتسمى بالفرائض والواجب عند العلماء هو ما أثيب فاعله وعوقب تاركه مثل الصلوات الخمس مثل الزكاة والصيام والحج وغير ذلك وتكلمنا كذلك عن قول النبي صلى الله عليه وسلم وحد حدودا فلا تعتدوها وقلنا أن العلماء رحمهم الله أن اختلفوا في قول النبي صلى الله عليه وسلم ذلك فمن العلماء من فهم من الحدود أن المحرمات كما قال الله سبحانه وتعالى تلك حدود الله فلا تقربوها ولكن لو فهمنا الحدود بالمحرمات لصار في الحديث تكرار لأن بعد ذلك يقول النبي صلى الله عليه وسلم وحرم أشياء فلا تنتهكوها ولهذا من العلماء من فهم بالحدود هذه العقوبات المقدرة العقوبات المقدرة التي كتبها الله سبحانه وتعالى على مرتكبي بعض المعاصي مثل حد السرقة وحد الزنا وحد شرب الخمر وحد القتل وحد القذف فالله سبحانه وتعالى في كتابه حد أو حدد عقوبات لمرتكبي هذه المعاصي العظام وكان النبي صلى الله عليه وسلم أن يطبق هذه العقوبات وكان حريصا على تطبيق هذه العقوبات ليس تفشيا ليس أن النبي صلى الله عليه وسلم يتمتع بإقامة الحدود لا ولكن يعرف أنه من عند الله سبحانه وتعالى قال تعالى أفغير حكم الله أفحكم الجاهلية يبغون ومن أحسن من الله حكما لقوم يوقنون الذي له يقين قوي يرضى بحكم الله جل وعلا ويقول النبي صلى الله عليه وسلم إقامة حد من حدود الله في الأرض خير لكم من أن تمطروا أربعين ليلة. يعني خير لكم من يعني نزول المطر مدة أربعين ليلة. كما تعلمون يعني المطر مدة أربعين ليلة في خير كبير للأرض وفي للناس وللأنعام وإلى غير ذلك. ومع ذلك إقامة حد واحد من حدود الله خير لكم من هذا المطر الكثير. وذكرنا آخر حديث ذكرناه هو قصة المرأة المخزومية. كانت امرأة من بني مخزوم تسكن المدينة وكان تستعير المتاع من الناس ثم تجحدها. يعني تقول أنما استعرت شيئا، فكانت تسرق هذه الأمتعة. فأتي بها إلى النبي صلى الله عليه وسلم، أخبر النبي صلى الله عليه وسلم بقضيتها، فحكم أنها تستحق حد السرقة التي الذي هو قطع اليد. ولكن الأنصار يعني المسلمون عموما يعني رأوا أن في قطع يد هذه المرأة مفسدة، يعني خافوا أن يكون بعد هذا الحد تتكون خصومة بينهم وبين قبيلة هذه المرأة، فأرادوا أن يشفعوا عند النبي صلى الله عليه وسلم حتى يتنازل عن إقامة الحد ويترك إقامة الحد. فالصحابة أرادوا أن بحثوا عن شخص تكون شفاعته مقبولة عند النبي صلى الله عليه وسلم حتى يترك إقامة الحد، فاختاروا أسامة ابن زيد الذي هو حب رسول الله وحب رسول الله. أسامة كان محبوبا عند النبي صلى الله عليه وسلم وأبوه كذلك. من أبوه؟ زيد بن حارثة الذي كان مولا للنبي صلى الله عليه وسلم، وكان النبي صلى الله عليه وسلم يعني كان قد تبناه، كان ولده بالتبني قبل أن يحرم الله سبحانه وتعالى التبني. فقالوا لأسامة بن زيد اذهب إلى النبي صلى الله عليه وسلم واشفع عنده حتى يسقط إقامة الحد على هذه المرأة. فذهب إلى النبي صلى الله عليه وسلم وكلمه، فغضب النبي صلى الله عليه وسلم. فقال كان الناس في بني إسرائيل إذا سرق فيهم الشريف تركوا، وإذا سرق فيهم الفقير أقاموا عليه الحد. ثم قال النبي صلى الله عليه وسلم والذي نفسي بيده لو أن فاطمة بنت محمد سرقت لقطعت يدها. فالنبي صلى الله عليه وسلم كان لا يحابي أحدا، لو أن ابنته ارتكبت هذه المعصية العظام يقيم النبي صلى الله عليه وسلم بيده الشريف الحد على ابنته. وهكذا ينبغي أن يكون المسلمون أن يتمسكون بهذه الحدود، لأنها جاءت من عند الله سبحانه وتعالى. ألا يعلم من خلق وهو اللطيف الخبير؟ فالله سبحانه وتعالى هو الذي خلقنا، وهو الذي أنزل علينا الكتاب وأرسل إلينا الرسل، فهو يعني معرفته بنا أعظم من معرفتنا بأنفسنا. الذي يصلح لنا والذي لا يصلح لنا فالله سبحانه وتعالى هو الذي يكون أكثر معرفة بهذه الأمور. ولهذا على المسلم أن يقبل هذه العقوبات ولا يناقش. المسلمين الآن مع الأسف من يناقش هذه العقوبات؟ لا، مادام جاءت في كتاب الله أو جاءت في أحاديث صحيحة عن النبي صلى الله عليه وسلم، المسلم أن يقبل ذلك. ثم قال النبي صلى الله عليه وسلم وحرم أشياء فلا تنتهكوها، حرم أشياء فلا تنتهكوها وهذه المحرمات لا ترتكبوها. فأمر النبي صلى الله عليه وسلم في هذا الحديث بامتثال الفرائض وكذلك نهى عن انتهاك هذه المحرمات عن ارتكابها. والمحرم في الأحكام التكليفية الخمسة هو الذي يقابل الواجب. فإن قلنا أن الواجب ما أثيب فاعله وعوقب تاركه فالمحرم هو ما عوقب فاعله وأثيب تاركه، مفهوم؟ فالذي يترك المحرمات يؤجر على تركه، ولكن بشرط طبعا أن يكون هذا الترك لله سبحانه وتعالى ليس عن عجز، مفهوم؟ تخيلوا أن شخص الآن يريد أن يشرب الخمر ولكن ما وجد دكانا يبيع الخمر فما شرب، هل يثاب؟ ها؟ ما عندوش أجر، ما عندوش أجر، بل قد يكون عنده وزر إن كان قد يعني يعاقب الإنسان على نيته، كما قال النبي صلى الله عليه وسلم إذا التقى المسلمان بسيفهما فالقاتل والمقتول في النار. قالوا يا رسول الله القاتل فما بال المقتول؟ قالوا قال كان حريصا على قتل أخيه، لم يقتله ولكن أراد أن يقتله فدخل النار بسبب إرادته. فهذا الترك لابد أن يكون أن لله سبحانه وتعالى ليس عن عجز. Donc le hadith, la semaine dernière, donc on avait parlé du début de ce hadith, on n'avait pas fini. Donc le prophète sallallahu alayhi wa sallam nous dit qu'Allah subhanahu wa ta'ala a prescrit des devoirs, ne les négligez pas. Donc les devoirs, c'est ce qu'on appelle en arabe al-wajibat, les obligations religieuses. Et lorsqu'on dit d'une chose que c'est une obligation religieuse, ça veut dire que la personne qui l'accomplit, elle est récompensée, et la personne qui délaisse cette chose-là mérite donc d'être punie par Allah subhanahu wa ta'ala. Comme par exemple les cinq piliers de l'islam, la prière, le jeûne, le zakat, le pèlerinage et toutes les obligations de l'islam. Que l'on parle de fard, ayn ou fard kifaya. عندنا في الأحكام كذلك فرض عين وفرض كفاية، ما هو الفرق؟ شنو هو الفرق؟ فرض عين هو ما ألزم به كل مسلم بعينه كالصلاة كالزكاة كالحج، كل واحد خصو يحج، كل واحد خصو يصلي. فرض كفاية وما إذا قام به البعض سقط عن الباقين، مثل الأذان مثلا. الأذان واجب ولا ماشي واجب؟ واجب، ولكن إذا أذن واحد كفى. صلاة الجنازة كذلك، صلاة الجنازة واجبة، لا يجوز لنا أن ندفن شخصا من غير شخص أن ندفن شخصا مسلما من غير صلاة عليه، وجب علينا أن نصلي عليه. ولكن هل وجب على كل المسلمين؟ لا، إذا صلى على الميت بعض الناس كفى عن الباقي، ولكن إذا ترك هذا الفرض الكفائي أثم الجميع. لو مثلا يعني في مدينتنا مثلا كخي مات مسلم والخبر وصل إلى الجميع أن فلانا ابن فلان توفي وهو مسلم، واتفق الناس على ترك الصلاة عليه، أثم الجميع، مفهوم؟ أثم الجميع. كذلك إذا اتفق قرية على ترك الأذان أثم الجميع. مش مفهوم الفرض كفاية؟ donc le prophète صلى الله عليه وسلم dit que Allah subhanahu wa ta'ala a prescrit des devoirs, ne les négligez pas. Donc les devoirs, donc ils sont de deux sortes, ce qu'on appelle fard ayn et fard kifaya. Fard ayn, c'est donc les obligations que tout musulman doit accomplir individuellement, comme la prière. Tout musulman doit prier. On ne peut pas se contenter que certains prient pour délaisser la prière, que certains jeûnent pour délaisser le jeûne, pour la zakat également et le pèlerinage. Donc il y a des obligations qui concernent chaque musulman individuellement. Et il y a une deuxième catégorie qu'on appelle fard kifaya. C'est également une obligation, mais ça ne concerne que une partie, donc des musulmans. Comme par exemple, on a un exemple, l'adhan. L'adhan, c'est une obligation. À la mosquée, on ne prie pas sans que l'adhan soit accompli. Mais est-ce que c'est une obligation? Est-ce qu'il faut que tout le monde aille prendre le micro et fasse l'adhan? Non. Il suffit que un fasse l'adhan pour que l'obligation disparaisse sur tous les musulmans. Pareil pour Salat al-Janaza. Salat al-Janaza, il nous est interdit d'enterrer un musulman sans faire la prière mortuaire sur lui. Mais est-ce que tous les musulmans doivent prier sur cet homme? Non, il suffit qu'un groupe de personnes fasse la prière sur lui afin que donc l'obligation disparaisse. Et comme on a dit que c'est une obligation et que celui qui la délaisse, il mérite une punition d'Allah subhanahu wa ta'ala. Également, admettons si demain on entend que un tel est décédé. Par exemple, il habite ici à Creil, au plateau. Et tout le monde sait que c'est un musulman. Mais tous les gens se mettent d'accord pour ne pas prier. D'accord ? Pour ne pas prier sur lui, à ce moment-là, tout le monde a commis un péché. Pareil pour l'adhan. Si on se met tous d'accord demain, on fait la prière sans adhan. On est tous dans le péché. C'est donc là la différence entre fard ayn ou fard kifaya. Et on avait également parlé donc de la deuxième phrase où le prophète sallallahu alayhi wa sallam dit et il a institué des limites, ne les outrepassez pas. Et on avait dit que donc en ce qui concerne les gens qui ont expliqué ce hadith, ils ont divergé donc sur deux avis. Il y en a qui ont dit que le hudud ici, c'est les interdictions. Comme lorsque vous trouvez dans les versets où Allah subhanahu wa ta'ala dit تِلْكَ حُدُودُ اللَّهِ فَلَا تَعْتَدُوهَا تِلْكَ حُدُودُ اللَّهِ فَلَا تَقْرَبُوهَا. Donc ça c'est les interdictions. Le fait par exemple lorsque dans salat al-talaq ou bien dans l'i'tikaf, parce que فَلَا تُبَاشِرُوهُنَّ وَأَنْتُمْ عَاكِفُونَ فِي الْمَسَاجِدِ تِلْكَ حُدُودُ اللَّهِ فَلَا تَقْرَبُوهَا. المباشرة بالمعتكف حرام. ولكن donc il y en a qui disent que donc c'est les interdictions. Comme dans le Coran, lorsque Allah dit les limites, ne dépassez pas les limites, lorsqu'il a parlé par exemple du fait d'avoir des rapports donc avec son épouse pendant les i'tikaf. Donc ça c'est interdit. Ce qui prouve que c'est, Allah a parlé de choses interdites en parlant de hudud. Mais le problème, si on dit que c'est les interdictions, les choses illicites, il y a une répétition dans le hadith. Car ensuite il dira, et il a prohibé certaines choses, ne les transgressez pas. Donc c'est pour cela que donc ils ont dit, certains ont dit que c'était le hudud. Donc il y a dans l'islam ce qu'on appelle le hudud, sont des punitions qu'Allah subhanahu wa ta'ala a instituées pour des gens qui commettent certains péchés, comme par exemple le vol, la fornication, le meurtre, le meurtre intentionnel, également le fait de boire de l'alcool. Bref, certains péchés, Allah subhanahu wa ta'ala a institué certaines punitions. Et donc les musulmans sont incités également à appliquer ces choses-là, du fait que c'est des punitions qui viennent d'Allah subhanahu wa ta'ala. Et le prophète sallallahu alayhi wa sallam, parmi les hadiths qui prouvent l'importance de cela, il nous dit que le fait d'appliquer une de ces punitions sur la terre, c'est mieux pour vous que d'avoir une pluie abondante qui tombe pendant 40 nuits consécutives. Pendant 40 nuits, la pluie tombe sur une terre aride. Il nous dit, le fait d'appliquer une seule de ces punitions, c'est mieux pour vous que tout cela. Et le prophète sallallahu alayhi wa sallam donc appliquait ces punitions lorsque l'un de ses compagnons, radiallahu anhum, donc commettait ses péchés. Le prophète sallallahu alayhi wa sallam ne faisait pas cela par plaisir. C'est pas par plaisir, mais le prophète sallallahu alayhi wa sallam savait que Allah avait fait descendre ses punitions, c'est pour qu'elles soient appliquées entre les gens. Au contraire, il dit en parlant de la peine de mort, lorsque la personne tue une autre personne, Allah subhanahu wa ta'ala nous dit que lorsqu'une personne qui a retiré une âme, son âme doit être retirée. Et il nous dit que en cela, il y a une vie. Beaucoup de gens qui vont dire non, c'est pas une vie, on tue une deuxième personne. Mais combien de personnes gardent la vie grâce à ces punitions? Combien de personnes, lorsqu'ils savent que s'il est amené donc à assassiner une personne, que sa propre vie va disparaître, il n'ose pas commettre ce crime. C'est pour ça qu'il dit que donc il y a plein de vies, dans le fait donc d'appliquer cela. Et le prophète sallallahu alayhi wa sallam, la dernière chose qu'on avait cité la semaine dernière, c'était que il appliquait cela. Et un jour donc il y avait une femme dans le Sahihain, dans le Bukhari au Muslim, il y a une femme qui venait de la tribu de Bani Makhzoum, donc une tribu proche de Médine, et que cette femme, elle empruntait des biens et ensuite elle niait les avoir empruntés, et en plus de cela elle volait. Dans l'explication de ce hadith, ils disent pas que c'est ça qui a emmené la punition. Bref, c'était une femme qui volait. Et donc le prophète sallallahu alayhi wa sallam, lorsque il a été informé donc de l'affaire de cette femme, donc il a décidé d'appliquer les lois d'Allah subhanahu wa ta'ala. Les compagnons radiyallahu anhum, ils trouvaient qu'il y avait dans cela un point négatif pour eux. Ils pensaient que cela allait amener à une querelle avec la tribu de cette femme. Donc ils ont décidé d'aller voir le prophète sallallahu alayhi wa sallam pour intercéder afin qu'il n'applique pas cela. Donc ils ont décidé de choisir un compagnon dont l'intercession pourrait être acceptée auprès du prophète sallallahu alayhi wa sallam. Donc ils ont choisi Usama ibn Zayd, qui est le bien-aimé du prophète sallallahu alayhi wa sallam et le fils du bien-aimé du prophète sallallahu alayhi wa sallam, car son père c'est Zayd ibn Haritha, celui qui était très proche du prophète sallallahu alayhi wa sallam, du fait que c'était une personne que le prophète sallallahu alayhi wa sallam avait adoptée. Zayd ibn Haritha, il avait été adopté par le prophète sallallahu alayhi wa sallam avant que l'adoption devienne interdite. Les gens disaient même Zayd ibn Muhammad, Zayd le fils de Muhammad. Donc Usama et son père sont appréciés du prophète sallallahu alayhi wa sallam. C'est pour ça qu'ils l'ont choisi pour aller intercéder auprès du prophète sallallahu alayhi wa sallam. Donc Usama a parlé au prophète sallallahu alayhi wa sallam sur cette femme de Bani Makhzoum et le prophète s'est mis en colère. Comment peut-on intercéder sur une loi d'Allah subhanahu wa ta'ala qui doit être appliquée? Et il leur a dit, c'est ce que faisaient les enfants de Israël, Bani Israël. Lorsqu'il y avait un noble qui volait chez eux, ils le laissaient. Et lorsqu'il y avait un pauvre qui volait, ils appliquaient sur lui donc une sentence. Le prophète, pour montrer donc l'importance de ces lois divines, il nous dit وَالَّذِي نَفْسِي بِيَدِي, celui donc qui détient son âme entre ses mains, si Fatima, la fille de Mohammed, donc sa propre fille, volait, je lui aurais coupé la main. Car donc il sait que c'est la loi d'Allah subhanahu wa ta'ala, il n'y a personne au-dessus des lois d'Allah subhanahu wa ta'ala. Donc le prophète sallallahu alayhi wa sallam, il dit ensuite, et il a prohibé certaines choses, ne les transgressez pas. Donc c'est ce qu'on appelle les interdictions de l'islam. Et ça, c'est ce qui est à l'opposé des obligations. Donc si on dit que les obligations, c'est la chose par laquelle la personne est récompensée si elle l'a fait et elle est punie si elle la délaisse, les interdictions, c'est l'inverse. La personne, elle est punie si elle la commet et elle est récompensée si elle la délaisse. Et comme on a dit, il faut que le délaissement soit pour Allah subhanahu wa ta'ala. C'est pas par incapacité. Admettons qu'une personne veuille boire de l'alcool. Et bien elle sort dans les rues pour acheter de l'alcool, elle ne trouve pas d'alcool. Donc elle va dormir sans avoir bu. Est-ce qu'elle est récompensée? Non. Au contraire, elle peut être même puni du fait que le prophète sallallahu alayhi wa sallam, il nous dit إذا التقى المسلمان بسيفهما فالقاتل والمقتول في النار. Lorsque deux musulmans se rencontrent avec leur épée, donc pour s'entretuer, celui qui a tué l'autre et également celui qui a été tué, ils seront les deux en enfer. Les compagnons radiallahu anhum n'ont pas compris. On comprend que l'assassin soit en enfer, mais comment se fait-il que l'assassiné soit également en enfer? Il a dit kana harisan ala qatli akhi. Il était également, il voulait également donc tuer son frère. En fait, ils se sont combattus tous les deux. Le hadith est dans Sahih Muslim. Donc, il faut que ce délaissement soit pour Allah subhanahu wa taala. ثم قال النبي صلى الله عليه وسلم وسكت عن أشياء رحمة لكم غير نسيان فلا تبحثوا عنها. هذا هو القسم الأخير. هناك واجبات وهناك محرمات وهناك أمور سكت الشارع عنها. فقال النبي صلى الله عليه وسلم أن الله سبحانه وتعالى سكت عن هذه الأمور رحمة لكم غير نسيان. فالله سبحانه وتعالى لا ينسى وما كان ربك نسيا لا يضل ربي ولا ينسى كما قال الله جل وعلا في كتابه. فهذه الأمور التي سكت عنها الشارع أولا لا حرج في فعلها. الأمور التي ما وجدتم فيها نصا فالأصل أنه مباح. الأصل أنه مباح، مفهوم؟ جائز. الأمور التي يعني لم يتكلم الدين فيها فإنه مباح، هذا هو الأصل. ولكن هذا في العادات وليس في العبادات. الأصل في العادات الإباحة. مثلا وجدت مثلا يعني مثلا من الملابس، الأصل في الملابس الإباحة، البس ما شئت إلا ما جاء النص في تحريمه، مفهوم؟ كل ما شئت إلا ما جاء النص في تحريمه، اشرب ما شئت إلا ما جاء النص في تحريمه، اسكن أينما أردت إلا ما جاء النص في تحريمه، مفهوم؟ فالأصل في الأمور الإباحة، ولكن الأصل في العبادات المنع، مفهوم؟ في العبادات التي تتقرب بها إلى الله سبحانه وتعالى الأصل فيها المنع. لا تفعل شيئا حتى يأتي النص بالجواز. أردت أن تصلي صلاة ابحث هل كان النبي صلى الله عليه وسلم يصلي تلك الصلاة، مفهوم؟ أردت أن يعني تذكر الله سبحانه وتعالى ابحث عن كيفية ذكر رسول الله صلى الله عليه وسلم، مفهوم؟ أردت أن تقرأ القرآن ابحث عن كيفية قراءة النبي صلى الله عليه وسلم. ممنوع لأن النبي صلى الله عليه وسلم لم يحتفل بمولده ولا الصحابة، ولا نجزم بتاريخ من مولد النبي صلى الله عليه وسلم بالتحديد. فالنبي صلى الله عليه وسلم يعني تخيلوا معي، النبي صلى الله عليه وسلم قبل البعثة هو ولد من أولاد مكة، ما عندهمش تدوين التواريخ الميلاد. متى اهتم الناس بمحمد بن عبد الله؟ بعد البعثة. فبالتالي نعرف تاريخ وفاته بالتحديد. توفي ربيع 12، هو اليوم الذي يحتفلون فيه لمولده. بالنسبة للوفاة لا خلاف بين العلماء في تاريخ وفاته صلى الله عليه وسلم، أما بالنسبة للمولد في أقوال كثيرة عند العلماء، قيل أنه ولد في غير ربيع الأول وقيل في ربيع الأول قيل اليوم الثمانية ويوم عشرة إلى غير ذلك فالخلاف يعني وحتى لو كنا متيقنين بتاريخ مولده ترك النبي صلى الله عليه وسلم لهذا الاحتفال يعني يكفي لنا في تركه فنحن نفعل ما فعل النبي صلى الله عليه وسلم ونترك كذلك ما تركه النبي صلى الله عليه وسلم وبدعة نعم وكما ذكرنا في الحديث الأخير كل بدعة ضلالة لا يجوز للناس أن يحتفلوا بمولد النبي صلى الله عليه وسلم وإن تطع أكثر من في الأرض يضلك عن سبيل الله يقول الله سبحانه وتعالى إذن وسكت عن أشياء رحمة لكم غير نسيان فلا تبحثوا عنها ولكن قد يكون بعض الأمور سكت الله سبحانه وتعالى عنها ولكن يأخذ حكم شيئا آخر ماذا تسمى هذا؟ تسمى القياس تسمى القياس الأدلة يعني المتفق عليها بين المسلمين أربعة الكتاب والسنة والإجماع والقياس القياس عندك شيء حكمه جاء بالنص عندك آية أو عندك حديث وعندك شيء آخر لم يأتي النص في حله أو تحريمه أو استحبابه أو كراهيته ولكن هذا الشيء الثاني يشبه الأول عنده واحد العلة يشتركان فيهما مش مفهوم ولا لا فيأخذ هذا الثاني حكم الأول هذا هو القياس ومعمول به يعني باتفاق تكون مثال لما تبحثون عن في أحاديث الزكاة مثلا الزكاة لو بحثتم عن أحاديث الزكاة تجدون أن النبي صلى الله عليه وسلم تحدث عن الذهب والفضة من يعني امتلك 20 دينارا من الذهب عليه الزكاة ومن امتلك مثلا 200 درهم من الفضة عليه الزكاة طيب الآن في زماننا ما كتعملوش بالذهب ولا الفضة فنقيس عملتنا على الذهب والفضة طيب لو جاء شخص بشراب يشرب ولكن ليس من العنب ولكن يسكر سنقيس هذا على الخمر ولا لا المخدرات حرام ولا حلال حرام طيب عندنا النص في تحريم المخدرات عندنا حديث عندنا آية لا ولكن نقيس على الخمر نقيس على الخمر في التحريم مفهوم هذا هو القياس فعدم ورود نص عن شيء لا يدل دائما على إباحته ما نقولوش ما عندناش حديث المخدرات يلا نشرب المخدرات لا هناك ما يسمى بالقياس وهناك شيء آخر اسمه مفهوم الموافقة شنو مفهوم الموافقة طيب عندنا حكم في التحريم أو التحليل وعندنا شيء ثاني قريب منه وأكثر ولكن سكت الله سبحانه وتعالى فإنه يأخذ حكمه من باب الأولى أعطيكم مثال يقول الله سبحانه وتعالى وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أوف طيب الله عز وجل حرم التأفيف التأفيف حرام طيب الضرب الشتم حرام ولا حلال طيب ليش ما عندناش نص هذا هو مفهوم الموافقة، هذا هو ما يسمى بمفهوم الموافقة. الله سبحانه وتعالى سكت عنه، ولكن هو يأخذ هذا الحكم من باب الأولى. إن كان التأفيف حرام كيف يكون الضرب جائزا؟ فكما قلنا يعني عدم ورود النص لا يدل دائما على الإباحة، قد يأخذ الشيء حكم شيء آخر بالقياس أو بمفهوم الموافقة. كذلك هناك ما يسمى بمفهوم المخالفة، هو عكس يعني الحكم. يقول، ولهذا يقول الله سبحانه وتعالى بعد ذلك رحمة لكم غير نسيان، يعني حتى تتمتعوا بهذه الأشياء، فلا تبحثوا عنها، فلا تبحثوا عنها. جاء في الصحيحين أن النبي صلى الله عليه وسلم قال أعظم المسلمين على المسلمين جرما من سأل عن شيء لم يحرم فحرم من أجل مسألته. مفهوم؟ يعني مثلا في زمن النبي صلى الله عليه وسلم يكون شيء جائز، ما نزلت فيه آية ولا تكلم فيها النبي صلى الله عليه وسلم، فيأتي صحابي فيسأل النبي صلى الله عليه وسلم عن ما حكم هذا، فينزل الله سبحانه وتعالى آية في تحريم هذا الشيء، يقول أن هذا الذي سأل هو أعظم المسلمين جرما على المسلمين، لأنه بعد ذلك كانوا يعني حرم عليهم ما كانوا يتمتعون به. ولذا تجدون الصحابة رضي الله عنهم لم يكونوا يكثرون الأسئلة على النبي صلى الله عليه وسلم. يقول عبد الله بن عباس رضي الله عنهما أن الصحابة رضي الله عنهم ما سألوا النبي صلى الله عليه وسلم عن 12 مسألة. وتجدون في القرآن يسألونك عن الخمر والميسر، يسألونك عن المحيض، يسألونك عن اليتامى. الصحابة رضي الله عنهم لم يكونوا يكثرون الأسئلة عن النبي صلى الله عليه وسلم، ولهذا كانوا يفرحون أشد الفرح لما يأتي أعرابي، تجي أعرابي من البادية ولا يعرف هذه الأحكام، فيسأل النبي صلى الله عليه وسلم وهم يستفيدون من أسئلته، هم يستفيدون من أسئلته، وإلا هم لم يكونوا أن يسألون النبي صلى الله عليه وسلم. بل قال الله تبارك وتعالى يا أيها الذين آمنوا لا تسألوا عن أشياء إن تبدلكم تسؤكم، لا تسألوا عن أشياء إن تبدلكم تسؤكم. إذن على المسلم أن لا يبحث عن الأمور التي سكت عنها. وقال النبي صلى الله عليه وسلم هلك، لا هلك المتنطعون. أي مثلا في قصة البقرة، قصة البقرة لما يعني أمرهم الله سبحانه وتعالى بذبح بقرة، طيب بقرة اسم جنس، لو ذبحوا أي بقرة لأجزأهم ذلك، ولكن يعني تعمقوا وتنطعوا حتى يعني شدد الله سبحانه وتعالى عليهم، فأمرهم بذبح بقرة صفتها كذا وكذا وهي صفراء وسنها كذا وكذا حتى يصعب عليهم البحث من أين سيأتي، ستأتي بهذه البقرة. وقال النبي صلى الله عليه وسلم إذن هلك المتنطعون، المتنطع هو يعني الذي يتعمق في الأشياء، الذي يتعمق في الأشياء. وأعظم الأمور التي لا ينبغي للمسلم أن يبحث عنها هي الأمور الغيبية، هي الأمور الغيبية. يقول النبي صلى الله عليه وسلم لا يزال الناس يسألون عن العلم، يسألون عن العلم، تقول الله سبحانه وتعالى خلق كذا، الله سبحانه وتعالى خلق كذا خلق كذا، حتى يقول من خلق الله، يسأل يسأل يسأل يسأل حتى يصل بأسئلته إلى سؤال من خلق الله سبحانه وتعالى. يقول النبي صلى الله عليه وسلم من بلغ هذا الحد فلينتهي. الشيطان هو الذي يعني أوحى إليه هذا السؤال. Donc le prophète sallallahu alayhi wa sallam dit ensuite qu'Allah subhanahu wa ta'ala il s'est tu au sujet de certaines choses par miséricorde, non pas par oubli. Ne cherchez pas à les connaître. Donc après avoir parlé donc des obligations, après avoir parlé des interdictions, il nous parle également des choses sur lesquelles on n'a ni obligation et ni interdiction. Il nous dit que ces choses-là, Allah subhanahu wa ta'ala, il s'est tué à leur sujet par miséricorde, non pas par oubli. Car Allah subhanahu wa ta'ala n'oublie pas. وَمَا كَانَ رَبُّكَ نَسِيًّا. Et il ne faut donc pas chercher à connaître ces choses-là. Donc, les choses donc, sur lesquelles on n'a pas de texte, on peut profiter de ces choses-là. Donc, par exemple, on peut s'habiller comme on le veut tant qu'il n'y a pas de choses interdites. On peut manger ce qu'on veut tant qu'il n'y a pas de choses interdites dans les textes. On peut boire ce qu'on veut tant qu'il n'y a pas de choses interdites dans les textes. On peut habiter où on veut tant qu'il n'y a pas de choses interdites dans les textes. Allah subhanahu wa ta'ala, lorsqu'il n'a pas parlé de ces choses-là, c'est par miséricorde. Et donc il nous interdit de chercher ces choses-là. Et dans d'autres hadiths, le prophète sallallahu alayhi wa sallam il nous dit, c'est-à-dire les gens qui comment on peut traduire le mutanatti'un? Voilà, les gens qui cherchent trop de complications, qui rentrent en profondeur dans les choses licites et l'illicites. Ils veulent que sur chaque chose, il y ait un texte. Le prophète sallallahu alayhi wa sallam dit « Halak al-mutanatti'un ». Donc ces gens-là, ils vont à leur perte. Et par exemple, ce qui prouve le mauvais caractère de fait de poser trop de questions, ce qui est arrivé donc aux enfants d'Israël, Ben Israël, avec, qui est cité dans Surat al-Baqarah, avec lorsqu'Allah subhanahu wa ta'ala leur a ordonné de sacrifier une vache. Inna Allaha ya'murukum an tadhbahu baqara. Allah vous ordonne donc de sacrifier une vache. Donc ils ont commencé à poser des questions sur cette vache. Alors qu'au départ, ils auraient pu sacrifier n'importe quelle vache. Ça aurait suffi. Ils ont commencé à dire, à demander des questions sur sa description, sur son âge, sur sa couleur, sur également les activités qu'elle fait. Et Allah subhanahu wa ta'ala, donc, faisait descendre des conditions donc, sur cette vache. Alors qu'au départ, ils auraient pu seulement se contenter de sacrifier n'importe quelle vache. Et le prophète sallallahu alayhi wa sallam, il nous dit également que celui qui commet le plus grand crime contre les musulmans, c'est celui qui pose une question sur quelque chose qui n'a pas été interdite et que cette chose devient interdite à cause de sa question. À cause de sa question. Et surtout, à l'époque du prophète sallallahu alayhi wa sallam. Donc c'était l'époque où le Coran descendait. Donc les compagnons radiallahu anhum ne posaient que très peu de questions au prophète sallallahu alayhi wa sallam. Toutes les questions qu'ils posaient, vous trouverez dans le Coran. Yas'alunaka anil khamri wal maysir. Ils te questionnent au sujet de l'alcool, des jeux de hasard, au sujet des orphelins, au sujet des menstrues. Bref, il y a très très peu, 12 dans le Coran tout entier. Et les compagnons radiallahu anhum, ils étaient contents lorsqu'il y avait un bédouin qui arrivait donc d'en dehors de Médine pour poser des questions au prophète sallallahu alayhi wa sallam, car il ne savait pas que c'était déconseillé ou interdit de poser les questions. Donc ils profitaient des questions de cet homme, mais eux ils évitaient au maximum de poser des questions au prophète sallallahu alayhi wa sallam sur l'interdiction ou l'aspect licite de certaines choses. Mais donc le fait qu'il n'y ait pas de texte sur certaines choses, ça ne veut pas forcément tout de suite dire que c'est licite. Il se peut que telle chose prenne le statut d'une autre chose qui lui ressemble. Ça, c'est ce qu'on appelle en arabe le qiyas. En français, ils appellent ça l'analogie. L'analogie. Donc on a une chose, une première chose sur laquelle on a un statut clair. On a un texte du Coran ou de la Sunna. Soit c'est licite ou bien soit c'est illicite. Ou bien soit c'est conseillé ou bien déconseillé. On a une deuxième chose sur laquelle on n'a pas de texte. Mais cette deuxième chose ressemble à la première. Donc on fait l'analogie et il prend le même statut. Comme on donnait l'exemple tout à l'heure de... Ce qui concerne la zakat, par exemple. La zakat, on a... Si on regarde les textes, on trouvera que le prophète sallallahu alayhi wa sallam a parlé d'or et d'argent. Celui qui possède tant d'or, il doit donner la zakat. Celui qui possède tant d'argent, il doit donner la zakat. À l'heure actuelle, on n'utilise pas l'or et l'argent pour nos transactions. Donc, on fait ce qu'on appelle analogie, donc de la monnaie. Comme l'or et l'argent, c'était une monnaie. Nous, notre monnaie, c'est l'euro, donc d'autres pays, c'est le dollar ou bien et donc également ils devront sortir la zakat en fonction donc du seuil qu'ils auront atteint. C'est ce qu'on appelle l'analogie. Également, par exemple, les drogues. On prend une drogue, par exemple la cocaïne. Est-ce qu'on va dire c'est permis li anna Allah subhanahu wa ta'ala sakata anha, Allah il s'est tu? Non. On fait l'analogie avec l'alcool. Parce que c'est une chose qui... Al-khamr yukhammiru l'aql. Yugatti l'aql. Kadalik al-mukhadirat. Donc l'alcool, ça vient du mot khamara. Ça veut dire le fait de recouvrir. Donc l'alcool, il recouvre l'esprit. Kadalik al-khimar yugatti l'mar'a. Et également les drogues, donc ça recouvre l'esprit, donc c'est également interdit. Donc ça, c'est ce qu'on appelle l'analogie. Ça, c'est également l'analogie. Et il y a donc d'autres règles, par exemple, ce qu'on appelle mafhoum al-muwafaqa. Lorsqu'il y a une chose qui est interdite, une chose par exemple qui est interdite, et une chose également donc, sur laquelle il n'y a pas de texte, mais qui est encore plus grave que cette première chose. Comme par exemple ce qu'on a donné, Allah subhanahu wa ta'ala interdit de dire ouf à ses parents. Il n'a pas parlé du fait de les frapper, le fait de les insulter. Ça prend le même statut, à plus forte raison. Donc il ne faut pas tout de suite dire tant qu'il n'y a pas de texte, c'est halal. Donc il faut quand même prendre son temps et analyser les choses. Et parmi donc les plus grandes choses dans lesquelles il ne faut pas s'enfoncer en posant des questions, tout ce qui est la croyance, les atiqad, les choses invisibles. Le prophète sallallahu alayhi wa sallam, il nous dit, les gens ne cessent de poser des questions au sujet de la science jusqu'à ce qu'ils disent Allah a créé telle chose, Allah a créé telle chose, Allah a créé telle chose, jusqu'à ce qu'ils arrivent à dire et qui a créé Allah subhanahu wa ta'ala. Ils arrivent à force par engrenage, à force de poser des questions, il se retrouve à dire qui a créé Allah subhanahu wa ta'ala. Et le prophète dit celui qui arrive à cela, faliente. Donc il arrête tout de suite, celui qui arrive, qu'il arrête donc de se poser des questions. Qal hadith hasan rawahu ad-Darqutni wa ghayru. Ad-Darqutni imam min a'imati al-hadith, tufi rahimahullah سنة 85 و300 وكان من أعلم ناس زمانه في علل الحديث والأسانيد كان إماما من أئمة الحديث الكبار توفي كما قلنا في سنة 85 و300 هجرية حديث حسن. Donc le hadith, il nous dit ensuite qu'il a été rapporté par Ad-Darqutni et d'autres. Donc Ad-Darqutni, c'est un savant parmi les savants du hadith. Donc il a plusieurs livres. Il a un livre qui s'appelle Al-Ilal, un livre qui s'appelle Sunan. Donc c'est dans celui-ci qu'il y a ce hadith. Il est décédé en l'an 385 de l'Hégire. Il faisait partie donc des gens les plus instruits en ce qui concerne donc la science du hadith à son époque, donc au 4e siècle de l'Égypte. نقرأ الحديث الذي بعده. الحديث 31 عن أبي العباس سهل بن سعد الساعدي رضي الله عنه قال: جاء رجل إلى النبي صلى الله عليه وسلم فقال: يا رسول الله، دلني على عمل إذا عملته أحبني الله وأحبني الناس. فقال صلى الله عليه وسلم: ازهد في الدنيا يحبك الله، وازهد فيما عند الناس يحبك الناس. رواه ابن ماجة وغيره بأسانيد حسنة. الحديث numéro 31 أبو العباس سهل بن سعد الساعدي رضي الله عنه il raconte: un homme est venu au prophète sallallahu alayhi wa sallam et lui demanda: ô envoyé d'Allah, indique-moi une action qui me fasse aimer d'Allah et des hommes. Le prophète sallallahu alayhi wa sallam lui répondit: agis dans ce monde avec détachement, zuhd, ou bien abstinence, Allah t'aimera, et agis envers les gens avec abstinence, les gens t'aimeront. Hadith rapporté par Ibn Majah et d'autres avec de bonnes chaînes de rapporteurs. Abu al-Abbas ibn Sa'd al-Sa'idi radiyallahu an al-Ansari min بني سعيدة قبيلة من قبائل الأنصار. قيل أن اسمه كان يعني حزنا في الجاهلية، فجاء النبي صلى الله عليه وسلم فغير اسمه وسماه سهلا، وكان من سنة النبي صلى الله عليه وسلم من هديه أن يغير الأسماء ذات معاني يعني غير حسنة. فكان رجل اسمه حرب فسماه النبي صلى الله عليه وسلم سهل سلم إلى غير ذلك. هنا كان اسمه حزنا فسماه النبي صلى الله عليه وسلم سهلا. مات النبي صلى الله عليه وسلم وهو ابن 15 سنة، فهو من صغار الصحابة رضي الله عنهم، وهو آخر من مات بالمدينة، آخر الصحابة موتا بالمدينة هذا سهل بن سعد، توفي سنة 91 للهجرة. قيل أنه تجاوز 100، أنه تجاوز 100 يعني عمر رضي الله عنه. يقول: جاء رجل إلى النبي صلى الله عليه وسلم فقال: يا رسول الله، دلني على عمل إذا عملته أحبني الله وأحبني الناس. فهذا الرجل يعني مبهم لا نعرف اسمه، جاء للنبي صلى الله عليه وسلم فقال: يا رسول الله، دلني على عمل إذا عملته أحبني الله وأحبني الناس. هذا يدلنا على حرص الصحابة وغايتهم في هذه الحياة الدنيا. فلم يأتي للنبي صلى الله عليه وسلم أن يطلب مالا أو يطلب رئاسة أو يطلب مفخرة، إنما طلب من النبي صلى الله عليه وسلم أن يدله على عمل ينفعه في الدنيا وينفعه في الآخرة، بخلاف الكثير منا كما قال الله سبحانه وتعالى: بل تؤثرون الحياة الدنيا. إذا سأل يسأل عن الدنيا، عن الدين لا يسأل عنه أحد. فالصحابة رضي الله عنهم ومن بداية الكتاب كم من أحد يعني يقول: دلني على عمل يقربني إلى الجنة، ودلني على عمل يعني يباعدني عن النار. فالصحابة رضي الله عنهم كانوا يعني حريصين على هذه الأسئلة، فإذا سألوا النبي صلى الله عليه وسلم فإنهم يسألونه عن الدين، أما أمور الدنيا هم أعلم بها، كما قال النبي صلى الله عليه وسلم: أنتم أعلم بشؤون دنياكم، لا تسألوا النبي صلى الله عليه وسلم عن أمور الدنيا. فقال: يريد هذا الرجل محبة الله سبحانه وتعالى، ويريد محبة الناس. لأن محبة الله سبحانه وتعالى نعم يستغني عن الناس. لكن عندما الإنسان لا يدخل في هذا. والذي يسأل الناس يعني تكثرا أن يعني يطمع فيما عندهم، ماشي إجابة الدعوة المسألة. أعطوني فإذن هذا الرجل طلب محبة الله سبحانه وتعالى ومحبة الناس، هذا يدل على أنه يجوز للإنسان أن يبحث محبة الناس. أنا من الناس من يقول لا أنا لا أبالي أحبني الناس أو لا، لا أبالي. لا ومن أحبه الناس أحبه الله. لا ماشي ضروري، ماشي ضروري، لا ماشي ضروري. كم من أناس الآن يحبون الناس وهو فاسق أو فاجر. لا يجوز للشخص أن يطلب محبة الناس، ليس بمحرم، لأن هذا الرجل جاء إلى النبي صلى الله عليه وسلم وطلب منه أن يدله على عمل يحبه به الناس، ولكن لابد لطلب محبة الناس أن تكون بطرق شرعية، بطرق شرعية، كما قال النبي صلى الله عليه وسلم: ألا أدلكم على عمل إذا عملته تحاببتم لا تدخلوا الجنة حتى تؤمنوا ولا تؤمنوا حتى تحابوا، ألا أدلكم على عمل إذا عملته تحاببتم أفشوا السلام بينكم. هذا مثلا السلام من الأمور التي تستجلب بها محبة الناس، لكن أمر شرعي لأنه جاء عن النبي صلى الله عليه وسلم. إذن طلب محبة الله وطلب محبة الناس، فقال له النبي صلى الله عليه وسلم: ازهد في الدنيا يحبك الله، وازهد فيما عند الناس يحبك الناس. إذن أمره النبي صلى الله عليه وسلم بالزهد، أمره النبي صلى الله عليه وسلم بالزهد. وما معنى الزهد؟ ما معنى الزهد؟ أن اختلف العلماء في معنى الزهد، قيل أن ترك الشهوات، وقيل ترك الملذات، وقيل فكل عالم من العلماء أتى بتعريف، ولكن كثير من العلماء يرجح تعريفا لأبي سليمان الداراني، يقول أن الزهد هو ترك كل ما يشغلك عن الله، ترك كل ما يشغلك عن الله سبحانه وتعالى، أي شيء يشغلك عن الله سبحانه وتعالى وعن تقرب إليه وعن عبادته فاتركه، فإذا تركت ذلك فأنت زاهد. قد يكون من الملابس، إن كان هذا الملبس يعني يشغلك عن عبادة الله، إن كان هذا الطعام، إن كان هذا العمل، إن كان إن كان إن كان، كل ما يشغلك عن الله سبحانه وتعالى إن تركته فهذا هو الزهد. مفهوم؟ قد يكون الشخص يعني له مال مثلا، ولكن هذا المال لا يشغله عن عبادة الله، هذا زاهد وإن كان غنيا. مفهوم؟ فليس يعني معنى الزهد الفقر وما يسمى ب الله المستعان ما يسمى بالتقشف، لا ليس هذا هو الزهد، أن يلبس الشخص لباس يعني الشعار ولا لا يرتدي يعني دائما يعني حفيان، لا هذا مش هو الزهد كما يظنه البعض. الزهد أن تترك كل ما يشغلك عن الله سبحانه وتعالى. يقول: الزهد في الدنيا يحبك الله، يعني في هذه الحياة الدنيا يحبك الله سبحانه وتعالى. كما تعلمون جاءت نصوص كثيرة يعني في القرآن وفي السنة على تدل على أن يعني حقارة الدنيا، على حقارة الدنيا. قال الله سبحانه وتعالى: بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى. قال تعالى: تريدون عرض الدنيا والله يريد الآخرة. وفي آية أخرى وفرحوا بالحياة الدنيا وما الحياة الدنيا في الآخرة إلا متاع وما الحياة الدنيا في الآخرة إلا متاع. كذلك في سورة غافر على لسان مؤمن آل فرعون يا قوم إنما هذه الحياة الدنيا متاع وإن الآخرة هي دار القرار. فالله سبحانه وتعالى في كتابه في آية كثيرة أن يحث الناس على التعلق بالآخرة وترك التعلق بهذه الحياة الدنيا. وفي سنة النبي صلى الله عليه وسلم يقول النبي صلى الله عليه وسلم كما في صحيح مسلم النبي صلى الله عليه وسلم مر بالسوق ووجد الناس مجتمعين في السوق فوجد جدي مفهوم جدي أسك وميت أسك بمعنى صغير الأذنين والجدي كما تعلمون يعني أذناه طويلتان. فقال النبي صلى الله عليه وسلم للناس أتحبون أن يكون هذا لكم بدرهم ليعطني الدرهم نعطي هذا هذه الجيفة. فقال الناس يا رسول الله وماذا نصنع به؟ فقال من يريده له لكم بالباطل؟ قالوا يا رسول الله حتى لو كان حيا لكان عيبا فيه لأنه أسك يعني أذنا قصيرا. فقال النبي صلى الله عليه وسلم والله للدنيا عند الله سبحانه وتعالى أهون من هذا عليكم. فقيمة الدنيا عند الله سبحانه وتعالى كقيمة هذه الجيفة كقيمة هذه الجيفة. والحديث عند الإمام مسلم. ويقول النبي صلى الله عليه وسلم ما الدنيا في الآخرة من أراد أن يقارن بين الدنيا والآخرة ما الدنيا في الآخرة إلا كما يجعل أحدكم أصبعه في اليم. شو معنى اليم؟ في البحر. فلينظر بماذا يرجع. لو أدخلت أصبعك في البحر أش قد تأخذ؟ فالآن الآخرة الآخرة والبحر والدنيا وما تأخذه إذا أدخلت إصبعك في البحر لا شيء لا شيء. فكذلك تكون الدنيا يعني مع الآخرة. ويقول النبي صلى الله عليه وسلم لو كانت الدنيا تزن عند الله جناح بعوضة ما سقى كافرا شربة ماء. والحديث في سنن الترمذي. ما معنى هذا؟ الآن الدنيا عند الله سبحانه وتعالى الدنيا عند الله سبحانه وتعالى لا قيمة لها. فما دامت الدنيا لا قيمة لها فإن الله سبحانه وتعالى يعطيها البر والفاجر. فلو كانت الدنيا تزن عند الله جناح بعوضة يعني شيء حقير لو كانت يعني قيمة الدنيا جناح بعوضة ما سقى كافرا شربة ماء يعني لمنع الدنيا للكافر. ولكن ما دامت الدنيا لا قيمة لها فإن الله سبحانه وتعالى يعطي الدنيا البر والفاجر المسلم وغير المسلم. Donc, on va commencer donc le hadith rapidement. Donc, on vient de citer le hadith de Sa'd ibn Sa'd. Sa'idi radiallahu an. Donc, Sa'd ibn Sa'd, donc, qui est un compagnon parmi les compagnons du prophète sallallahu alayhi wa sallam, ils disent que son nom avant c'était Hazan. Il s'appelait Hazan, c'est-à-dire la tristesse. Et le prophète sallallahu alayhi wa sallam a changé son nom en l'appelant Sahel. Sahel, ça veut dire la facile. Et lorsque le prophète sallallahu alayhi wa sallam est décédé, l'année 11 de l'Hégire, Sahl ibn Sa'd, il n'avait que 15 ans. Donc il faisait partie des jeunes compagnons, radiyallahu anhu. C'est le dernier compagnon qui est décédé à Médine. Donc les compagnons, après la mort du prophète sallallahu alayhi wa sallam, ils sont divisés. Ils sont tous divisés pour chacun pour aller appeler à l'islam. Certains sont partis au Sham, donc sont partis au Yémen, donc sont partis en Égypte. Et certains sont restés à Médine, d'autres sont partis à la Mecque, à Taïf. Et parmi ceux qui sont restés à Médine, Sahl ibn Sa'd. Et c'est le dernier qui est décédé à Médine. L'année 91. Il avait dépassé les 100 ans, radiyallahu anhu. Donc un homme est venu au prophète sallallahu alayhi wa sallam et il lui a dit: ô envoyé d'Allah, indique-moi une action qui me fasse aimer d'Allah et des hommes. Le prophète sallallahu alayhi wa sallam lui répondit: agis dans ce monde avec détachement ou bien avec renoncement, Allah t'aimera, et agis envers les gens avec détachement, les gens t'aimeront. Donc cet homme est venu voir le prophète sallallahu alayhi wa sallam. Comme on a pu voir dans plusieurs hadiths, les compagnons radiyallahu anhum, lorsqu'ils viennent et demandent au prophète sallallahu alayhi wa sallam une chose, ils lui demandent une chose qui leur est utile pour l'au-delà. Les compagnons radiyallahu anhum, ils avaient compris la valeur de ce bas monde, donc ils posaient des questions au prophète sallallahu alayhi wa sallam sur l'au-delà, comme ici. Il veut que Allah subhanahu wa ta'ala l'aime et que les gens l'aiment. Si Allah l'aime, il rentrera au paradis. Et également, il demande que les gens l'aiment donc dans ce bas monde. Donc il n'est pas vu demander de l'argent au prophète sallallahu alayhi wa sallam, ou bien lui demander un poste, ou bien lui demander un bien de ce bas monde. Non, il est venu demander une chose supérieure à cela. Il lui a dit: indique-moi une action qui me fasse aimer d'Allah et des hommes. Le prophète sallallahu alayhi wa sallam, ce qui prouve également qu'il est permis à l'homme de rechercher l'agrément des hommes. Mais bien entendu, il faut que l'agrément des hommes soit demandé d'une manière licite. Par exemple ici, en agissant avec donc abstinence, les gens t'aimeront. Donc c'est un conseil du prophète sallallahu alayhi wa sallam. Également le prophète sallallahu alayhi wa sallam, il dit: vous ne rentrez pas au paradis tant que vous ne croirez pas, et vous ne croirez pas tant que vous ne vous aimerez pas mutuellement. Voulez-vous que je vous montre un acte par lequel vous vous aimerez mutuellement? Afshu salam abaynakum, c'est-à-dire répandez le salam entre vous lorsque vous vous rencontrez. Donc salam, ça fait partie des choses qui amènent l'amour des gens. Donc si l'homme désire l'amour des gens, il faut qu'il le recherche par donc les chemins et les manières donc qui ont été institués par l'islam. Donc cet homme a demandé cela au prophète sallallahu alayhi wa sallam. Le prophète lui a dit: izhad fi dunya yuhibbak Allah, agis dans ce monde avec renoncement et Allah t'aimera alors. Donc ça, c'est ce qu'on appelle en arabe l'abstinence, c'est ce qu'on appelle zuhd. Et beaucoup de gens donc définissent zuhd, l'abstinence, comme ils le veulent. Il y en a qui pensent que zahid, c'est celui par exemple qui marche pieds nus dans la rue. Zahid, c'est celui qui s'habille avec des vêtements déchirés. Zahid, c'est celui qui ne monte pas dans une voiture. Non, ça n'a rien à voir avec le zuhd. Zahid, c'est celui qui ne mange que des dattes et de l'eau. Là, zuhd, vrai zuhd, c'est le fait de délaisser toute chose qui t'éloigne d'Allah subhanahu wa ta'ala, qui t'occupe et donc qui t'empêche d'adorer Allah subhanahu wa ta'ala. Si ton argent t'empêche d'adorer Allah subhanahu wa ta'ala, si tu le délaisses, à ce moment-là tu es zahid. Mais si ton argent ne t'empêche pas d'adorer Allah subhanahu wa ta'ala, pourquoi le délaisser? C'est clair ou pas? Pareil pour certains aliments, pareil pour certains vêtements. Donc toute chose qui occupe l'homme et l'éloigne de l'adoration d'Allah subhanahu wa ta'ala, s'il la délaisse, c'est ce qu'on appelle az-zuhd. C'est clair ou pas? C'est ça ce qu'on appelle donc az-zuhd. Ce n'est pas forcément donc le fait de délaisser la nourriture, le fait de délaisser certains vêtements. Non, ça n'a rien à voir. Il se peut que la personne, elle délaisse certaines nourritures, elle délaisse certains vêtements et qu'elle commette les pires des péchés. Est-ce qu'Allah subhanahu wa ta'ala il va la presser? Non. Au contraire, son abstinence ne lui a pas été utile. Donc zuhd, c'est ce qui occupe donc de l'adoration d'Allah subhanahu wa ta'ala. il lui a dit Zad fit dunya. Donc comme vous le savez, dans le Coran, pour ceux qui, donc il faut que le musulman lise beaucoup le Coran, dans le Coran il y a de très très nombreux versets qui nous donnent la valeur de ce bas monde, la valeur de ce bas monde et la valeur de l'au-delà. Et parfois donc il y a une comparaison donc entre les deux choses. Allah dit dans le Coran, bal tu'thirun al-hayat ad-dunya wal-akhiratu khayrun wa abqa. Vous préférez la vie de ce bas monde alors que l'au-delà est mieux pour vous et plus durable. Allah dit également, turiduna 'arad ad-dunya wallahu yurid al-akhirah. Vous voulez les biens de ce bas monde alors qu'Allah subhanahu wa ta'ala veut pour vous l'au-delà. Allah dit, wa farihu bil hayat ad-dunya. Les gens ils sont heureux de ce bas monde, surtout lorsqu'ils ont des richesses. Qul mata'u ad-dunya fil akhirati wa farihu bil hayat ad-dunya wa ma al-hayat ad-dunya fil akhirati illa mata'. Ce bas monde par rapport à l'au-delà, ce n'est que des biens qui sont amenés à disparaître, contrairement à l'au-delà. Donc les versets sont très très nombreux dans ce sens-là. Dans la sunna du prophète sallallahu alayhi wa sallam également, il y a de très nombreux hadiths, on va en citer quelques-uns. Le prophète sallallahu alayhi wa sallam, un jour, il est rentré au marché et il a vu donc beaucoup de gens donc au marché. Et à côté d'eux, il y avait Jadi, un bouc. Voilà, un bouc. Chevreuil. J'ai dit Chevrolet, oui, j'ai dit. Hein? Chevrolet. Ok, il a vu un, le prophète sallallahu alayhi wa sallam. Là, j'ai dit, Bourge, mille j'ai dit, Hein? Où est-ce qu'il se met en français? Hein? Le jadi, c'est un signe parmi les signes de l'astrologie. Comment il l'appelle? Hein? Le Capricorne. Capricorne, c'est un animal? Ouais. Un bouc. On va rester sur un bouc. Le prophète, il est rentré au marché et il a vu donc beaucoup de gens. Il a vu un bouc mort. Et en plus, ce bouc, le bouc, c'est un mouton. Là, bref, j'ai dit, c'est un animal qui a des longues oreilles. C'est un animal qui a des longues oreilles. Et cet animal, cet animal, il est, en plus d'être mort, il avait les oreilles courtes. Il avait les oreilles courtes. Il a dit à leur compagnon, qui voudrait de cet animal pour un dirham, une petite somme. Les compagnons ont dit, Allah, qu'est-ce qu'on va faire avec cet animal? Il a dit, qui le veut, même gratuitement. Il a fait, oh là, sallallah. Même vivant, on n'en voudrait pas. Du fait qu'il n'est pas parfait, vu qu'il a les oreilles courtes. Le prophète leur a alors dit, sachez que la valeur de ce bas monde, par rapport à Allah subhanahu wa ta'ala, elle est encore plus basse que cet animal mort avec des oreilles courtes. Le hadith, il est dans Sahih Muslim. Et le prophète sallallahu alayhi wa sallam également, il nous dit, la vie de ce bas monde par rapport à l'au-delà, c'est semblable à quoi? C'est semblable à lorsque l'homme y met son doigt dans la mer. Qu'est-ce que tu vas prendre de l'eau de la mer? Rien du tout. Il nous dit, si tu veux connaître la valeur de ce bas monde par rapport à l'au-delà, rentre ton doigt dans la mer et regarde ce que tu as retiré de la mer. Bref, tous ces hadiths sont là pour que l'homme ne soit pas attaché à ce bas monde, à courir toute sa vie après les biens de ce bas monde et regretter dans l'au-delà de ne pas avoir accompli les obligations religieuses. Et également le prophète sallallahu alayhi wa sallam, il dit, donc le hadith le fait de mettre son doigt dans la mer, il est dans Sahih Muslim, il dit également le prophète sallallahu alayhi wa sallam, si la valeur de ce bas monde était pour Allah subhanahu wa ta'ala de la valeur d'une aile d'un moustique, il n'aurait pas donné à un mécréant une gorgée d'eau. Donc, qu'est-ce que ça veut dire? Du fait que la valeur, la vie ici-bas, elle n'a aucune valeur auprès d'Allah subhanahu wa ta'ala, il la donne à tout le monde. aux musulmans, aux non-musulmans, aux pieux, aux non-pieux. Mais si la vie de ce monde elle avait la valeur d'une aile de moustique auprès d'Allah subhanahu wa ta'ala, il l'aurait alors donné qu'aux pieux. Et il n'aurait pas donné à un mécréant une seule gorgée d'eau. Également, hadith qui va venir à la fin de ce livre, vers les derniers hadiths, où le prophète sallallahu alayhi wa sallam, il a dit à Abdullah ibn Omar, « Kun fi dunya ka annaka gharib, ou abiru sabil. » Il a dit à Abdullah ibn Omar, en le conseillant, il a dit « Sois ici-bas, comme si, soit dans ce monde comme un étranger ou un passant. » Il faut que le musulman, il soit dans ce monde comme un étranger ou un passant. Comme un invité. Comme un invité qui est amené à s'en aller. نكتفي بهذا وصلى الله تعالى أن يوفقنا لما يحب ويرضى وصلى الله على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين.